సమీపినం ఊర్ధ్వముద్రవంతం త్రిజగత్పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సార్థవాహమీడే శిఖయా సేకరిణం పతిం యతీనాం. ఇది శ్రీ భాష్యకార శ్రీ భగవత్ రామాయణ ఉదయ ధ్యాన శ్లోకం పోల அவருடைய திருமேனி ஞானம் பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்லோகம், சுவாமி தேசிகன் சாதிச்ச ஸ்லோகம். ஆச்சாரியனுடைய நாமகீர்த்தனம், ஆச்சாரியனை பற்றிய சிந்தனம் எத்தனை வசதியோ, அதுபோல அவருடைய திருமேனி மனசுக்குள்ளே தியானம் பண்ணால் அதுவும் வசதி. எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் போல ஆச்சாரியனுடைய திவ்யமான திருமேனி என்பதாக சொல்வது. அதிலே நம் ஸ்ரீபாஷ்யாருடைய திருமேனிக்கு என்ன விசேஷம் கேட்டால், அதிலேயே பல தர்மங்கள் திருமேனியே காமிக்கிறார். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யாரர் உபநிடத்துகளை எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவதற்காக, உபநிடத்துடைய தர்மங்களை ஸ்தாபிப்பதற்காகவும், அப்புறம் வேற வேதாந்த தர்மங்களை ஸ்தாபிப்பதற்காகவும் அவதாரம் பண்ணவர். அந்த தர்மங்களை உபதேசத்தினால் மாத்திரம் இல்லாமல், அனுஷ்டானத்தினால் மாத்திரம் இல்லாமல், திருமேனியிலேயே எம்பெருமானார் வந்து காண்பி தருகிறார் அப்படின்னு இதில் ஒரு சுவாரஸ்யம். உபவீதினம் அப்படின்னா யஜ்ஞோபவீதம் சாத்தியமிருக்கார். சன்னியாசிகளுக்கு யஜ்ஞோபவீதம் ரொம்ப பிரதானம். அவர்கள் ஆசாபாசங்களை விட்டவர்களை தவிர வைதிக தர்மங்களை சன்னியாசிகள் விட்டவர்கள் கிடையாது. இதுதான் வைதிக தர்மம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதே மாதிரி ஊர்த்வமுந்திரவந்தம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படியானால் மோட்சத்துக்கு போறவனை காண்பிக்கக்கூடியது இந்த ஊர்த்வகுந்திரம் என்பது. ஊர்த்வகதியிலே போகக்கூடியவன் என்பதாக சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கணும். அந்த ரீதியிலே ஊர்த்வகுந்திரம் தரிசித்திருக்கார், திருமணம் தரிசித்திருக்கார். திரிஜகத் புண்ணிய பலம் அப்படின்னு பூலோகத்துல நம்முடைய புண்ணிய பலனாக மாத்திரம் இல்லாமல் தேவலோகத்தில் இருப்பவர்களும் நினைக்கிறார்கள். ஏன்னா யாகாதி வைதிக தர்ம அனுஷ்டானங்கள் பகவத் ஆராதனமாக பண்ண வேணுங்கிறத ஸ்தாபிச்சவன். அப்பதான் தேவர்களுக்கு நிம்மதியாச்சு. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிரச்சாரம் இருந்த போது, இதெல்லாம் வேதத்துல சொன்னதெல்லாம் தர்மம் பண்ணணும் எல்லாம் பகவத் ஆராதனம் என்பதை ஸ்தாபிக்க முடியினாலே அவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். நம்மளுடைய புண்ணிய பலனாகத்தானே எம்பெருமானார் அவதாரம்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி திரிதண்ட ஹஸ்தம் அப்படின்னு சொல்லும் போதும் வைஷ்ணவமான தர்மத்தை காமிச்சிருக்க. ஏன்னா திரிதண்ட தாரினா பூர்வம் விஷ்ணுனா ரட்சிதா திரையி அப்படின்னு புராணம் சொல்லும். வேதத்தை காப்பாற்றுவோம் என்பதற்காகவே பகவான் ஒரு அவதாரம் எடுத்தார். அது தத்தாத்திரேய அவதாரம் இல்லையா? அதிலே திருதங்கதாரியாக இருந்து சன்னியாச தர்மத்தை காப்பாற்றி கொடுத்தார் புராணம் சொல்றவா. அந்த தத்தாத்திரேயே திருப்பி அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானாருடைய அவதாரம். ஏன்னா அதே ரூபத்துல திருதங்கதாரியாக இருந்திருக்கார். அதாவது சுவாமி தேசியம் சாதிக்கிறார், சாமூர்த்தி முரமர்தனசு ஜெகதி கையந்த சம்ரக்ஷணி அப்படின்னு சொல்லும் போது, காஷாயண நிதீத பீட்டவகனா தந்தை சிறுபேர் மண்டிதா அப்படின்னு ஆசிரியம் சாதிக்கிறார். அதே நம்ம இங்கே சேவிக்கணும். காஷாயண நிதீத பீட்டவகனா தந்தை சிறுபேர் மண்டிதா சா மூர்த்தி முரமர்தரஸ்ய எம்பெருமானுடைய திருமணியும் சன்னியாசியான திருமணி. அதுதான் இப்போ வந்து பகவத் ராமானுஜராக என்பதாக சாதிக்கிறார். அந்த நிதியில திருதந்தாரியாக அந்த வேத தர்மங்களை, வேதத்திலே சொன்ன ரீதியிலே வேத தர்மங்களை காப்பீங்கிறது எம்பெருமானாருடைய திருமே. திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்ட ஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீரே. இது எல்லாத்துக்குமே உத்தமமானது என்ன கேட்டார், இப்படிப்பட்ட ஒரு சன்னியாசியானவர் லோகம் முழுக்க வழி நடத்தி பல ஜீவர்களுக்கு சரணாகதியை செய்து வைத்து அவர்களை உஜீவனம் பண்ண அப்படிங்கிறது. அதனால இவர் பின்னாடி சரணாகதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒன்று ரெண்டு பேர் இல்லை, எத்தனையோ பத்தாயிரம் கணக்கான பேர்கள். அவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருந்த பின்னாலே சரணாகத சாத்தவாக அவருடைய அதிபதி என்பதாக இருக்கும். அப்படிப்பட்ட எம்பெருமானார் எல்லாத்துக்குமே சிகையா சேகரினம் அப்படின்னு முண்டனம் மன்னிக்காமல் சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே சிகையோடு கூட இருக்கார். இப்படிதான் இருக்கக்கூடியவர் எதியாவார். நாங்கள் லோகத்தில் பார்த்திருக்கிற எதிகள்லாம் வேற மாதிரி இருக்காதேன்னா அவர்கள்லாம் வெறும் எதியா இருக்கலாம். இவர் எதி ராஜராக இருக்க, அதனால பதிவு எதினாம் அப்படின்னு எதிராஜர்னு எம்பெருமானாருடைய திருமே ஒரு திருநாமம் நம்ம சம்பிரதாயத்தில் வச்சிருந்தேன். இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப பேசிய பாஷ்யக்காரர் எழுந்துட்டு இருந்த போதே அவருக்கு எதிராஜர் அப்படின்னு திருநாமம் இது. அதனால ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருநாமத்தை சரஸ்வதி தான் சொல்ற மாதிரி திருவாளையும் கொடுத்த திருநாமம் இந்த எதிராஜர் அப்படிங்கிறது. அதனால எல்லா எதிர்களும் இவர்கிட்ட கத்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. அதனால நம்ம சம்பிரதாயத்துல இதே ரீதியில காசாயத்தோடையும் திருதந்தத்தோடையும் தான் எதிர்களா சேவை சாதிப்பார்கள். இதுதான் உத்தமமான எதிர் தர்மம், ஆசா பாசங்களை விட்டவர்களாக. ஆனால் அதே சமயம் வைதிக தர்மங்களை விடாதவர்களாக, பந்துக்களை எல்லாம் விட்டவர்களாக, ஆனால் அதே சமயம் அநேக சிஷ்யர்களை தான் வழிநடத்துவதாக. இப்படியாக பாஷ்யக்காரர் வந்து ஒரு வைதிக சன்னியாசியான ஒரு வேதத்தை தரித்துக் கொண்டிருந்தார், அதனாலே அவரை சேவிக்கிறோம் அப்படின்னு எம்பெருமானாவுடைய திருவினையை பற்றி ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இக்கிறார். சத்திரிலே சுவாமி தேசிய அருள் ஸ்லோகம் அதை நம்ம ஸ்லோகத்தில் அனுபவிக்கும் போது அதை நேர சேவிப்பதற்கு நமக்கு பாக்கியமே இல்லை, பின்னாடி விட்டுப்போம். ஆனால் இதே மாதிரி பாஷ்யக்காரர் எப்படி எழுந்திருப்பார் என்பதை மைசூர் பரகார மடத்திலே இருந்து அழகாக பிராச்சீனமான சித்திரம், அந்த காலத்துல போட்டோ கிடையாது, சித்திரம் தான் மேற்கோட்டையிலே எழுந்திருந்தார் பாஷ்யக்காரர் என்பதாக நன்னா தெரியும். அதனால அங்கே இருந்தவர்களுடைய மனசிலே பாஷ்யக்காரர் சேவை சாதித்தபடியாக அந்த ரீதியிலே இந்த சித்திரத்தை பிராச்சீனமாக அன்றே அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ரீதியிலே நாம் பாஷ்யக்காரரை சேவிக்கும் போது நமக்கு இந்த தர்மங்கள் போடுறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் இவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், அந்த வழியிலே இருக்கக்கூடிய பரம ஆச்சாரியர் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதை சேவிப்பதற்கான வாய்ப்பை இப்பொழுது பாகவதர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே அந்த திருவேணியை சேவிக்கும் போது அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு நாம் சேவிக்கிறோம். உபவீனம் ஊர்தபுந்திரமந்தம் திரிஜகற்புண்ய பலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்வாக வீடே சிகையா சேகரினம் பதிவியதீனாம் என்றார்.